இப்படி ராமனுக்கு எதிராக கைகேயி வருகிறாள். ராமனுக்கு தானே அரசனின் கட்டளையை தெரிவித்து விட வேண்டும் என்ற நோக்கத்துடன் வருகிறாள். தசரதன் நிச்சயமாக அதை வாய்விட்டு சொல்ல மாட்டான் என்று அவளுக்கு தெரிந்ததனால் அவளே சொல்வதற்காக வருகிறாள். இங் கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் கைகேயிதான் ராமனுக்கு அந்த கட்டளையை தெரிவிக்கிறாள். நீ காடு ஏக வேண்டும், பரதன் நாடாழ்வான் என்ற அந்த உத்தரவை பிறப்பிக்கிறாள். இது கம்பராமாயண அமைப்பு இப்படித்தான் இருக்கிறது. ராமன் பார்க்கவே இல்லை, தன் தந்தையை பார்க்கவே இல்லை, பார்க்காமலேயே அவன் காடு சென்று விடுகிறான் என்றுதான் கதை போக்கு அமைகிறது. ஆனால் வான்மீகத்தில் கொஞ்சம் காட்சி அமைப்பு வித்தியாசமாக இருக்கிறது. அங்கு தசரதனை இருக்கிறான், தசரதனை நேரடியாக போய் பார்க்கிறான். தசரதனே பக்கத்தில் வைத்து கொண்டுதான், தசரதனே சொல்வதாகத்தான் அங்கு கதை அமைப்பு இருக்கிறது. நீ இவள் இப்படி வரம் கேட்டிருக்கிறாள், நீ போக வேண்டும் என்பது போல அங்கு வரும். அங்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமாக வரும். ஆனால் அடிப்படை ஒன்றுதான், 14 வருடங்கள் காடு போக வேண்டும் என்ற அந்த அடிப்படையெல்லாம் ஒன்றுதான். ஆனால் இந்த திரைக்கதை அமைப்பில் வித்தியாசம் என்று சொல்கிறார்களே, அந்த அமைப்பில் கம்பனுக்கும் வால்மீகிக்கும் சற்று வேறுபாடுகள் உண்டு. இந்த இடத்தில் தசரதனை ராமன் பார்க்காமலேயே காடு போய் விடுகிறான் என்று கம்பர் அந்த அமைப்பை கொஞ்சம் மாற்றியிருக்கிறார். இங்கு இவளே வருகிறாள், வந்து ராமனிடம் சொல்லுகிறாள், உன் தந்தை உனக்கு இட்டுள்ள உத்தரவு ஒன்று இருக்கிறது, நான் சொல்லவா என்று கேட்கிறாள், ராமனை நோக்கி கேட்கிறாள். ராமன் தந்தை ஏவ அதை தாய் சொல்லுகிறாள் என்றால் அதை கேட்டு நடப்பதுதானே ஒரு மகனுக்கு உரிய கடமை. நீங்கள் தெரிவியுங்கள், நான் அதை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன் என்று ராமன் கைகேயிக்கு பதில் சொல்கிறான். அதன் பிறகு கைகேயி தான் பெற்ற வரத்தை ராமனுக்கு உத்தரவாக தெரிவிக்கிறாள். அதுதான் இந்த 141வது பாடல். இந்த பாடல் மிக பிரபல்யமான ஒரு பாடல், பலரும் பல மேடைகளில் மேற்கோளாக எடுத்து பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். கையையினுடைய அந்த பேச்சு சாதுரியமும் இந்த பாட்டில் வெளிப்படுகிறது. அந்த கட்டளையை அவள் தெரிவிக்கிறாள், பரதன் நாடாழ்வான், நீ காட்டுக்கு போ என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதை அவ்வாறு சொல்லாமல், முகத்தில் அடித்தால் போல் சொல்லாமல், ஒரு அதிகார தோரணையில் சொல்லாமல், பாசமுள்ள ஒரு தாய் தன் மகனுக்கு வேண்டிய ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்ய சொல்லுவது போல, செய்ய ஆலோசனை சொல்லுவது போல கையேகி வார்த்தைகளை பிரயோகிக்கிறாள். அதுதான் கையேயினுடைய அந்த சாமர்த்தியம். அதை நாம் இந்த பாடலில் பார்க்கிறோம். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய், தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு, பொழிவெங் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி, 72 ஆண்டில் வா என் ஏம்பினன் அரசன் என்றாள். பரதன் ஆழ்வான், நாடாழ்வான் என்ற செய்தியை முதல் அடியிலேயே சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறாள். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, பரதன் ஆண்டு கொண்டிருக்க நீ காட்டுக்கு போக வேண்டும், நீ காட்டுக்கு போ, இதுதான் அடுத்து அவள் சொல்ல வேண்டியது. பரதன் ஆண்டு கொண்டிருக்க என்பதை சொல்லி முடித்து விடுகிறார். காட்டுக்கு போ என்பதை சொல்வதற்கு அடுத்து பாடல் வரக்கூடிய அனைத்து அடிகளும் அவள் சொல்லக்கூடிய வாசகங்களாகத்தான் அமைந்திருக்கிறது. அதை அவள் நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைத்து சொல்கிறார். ஒரு விஷயம் தர்ம சங்கடமான ஒரு விஷயம், அவளுக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமாகத்தான் இருக்கிறது. ராமன் அவளுடைய அன்புக்குரியவன், தன் சொந்த மகனாகவே ராமனை அவள் இதுநாள் வரைக்கும் பாவித்திருக்கிறாள். அப்படிப்பட்ட அவள் அவனை காட்டுக்கு போ என்று சொல்வதற்கு சட்டென்று நாக்கு வந்து விடுமா என்ன? நாக்கு அவ்வளவு சுலபத்தில் மடங்கி விடுமா என்ற அந்த போ என்ற வார்த்தையை உச்சரித்து விடுமா என்ன? அது அவ்வாறு உச்சரிக்காது. எனவே அந்த தர்ம சங்கடத்தை அவள் உணர்ந்து, தர்ம சங்கட நிலையில் இருக்கக்கூடிய அவள் அதை கொஞ்சம் நீட்டித்து பேசுகிறாள். இவ்வாறு பேசுவதை நாம் நடைமுறையில் காண்கிறோம் அல்லவா? தர்ம சங்கடமான ஒரு விஷயத்தை நாம் யாரிடமாவது சொல்ல கூடிய நிலை வந்தாலோ, அல்லது மற்றவர்கள் நம்மிடம் சொல்லக்கூடிய நிலை வந்தாலோ, அங்கெல்லாம் வாசகங்களை நாம் நீட்டி பேசுவதை நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். இதுதான் உலக இயல்பாக இருக்கிறது. அதை கைகேயி மீதும் சுமத்தி இந்த பாடலை மிகச் சிறப்பாக உளவியல் பூர்வமாக அமைத்திருக்கிறார். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, இந்த உலகத்தை முழுவதும் பரதனே ஆண்டு கொண்டிருக்க எல்லாம் என்று சொல்லிவிடுகிறார். பகுதி அல்ல, அவன் தம்பி அவன் ஒரு பகுதியை ஆள்வான், நீ அண்ணன் நீ ஒரு பகுதியை ஆள்வாய் என்றெல்லாம் என்பதற்கெல்லாம் இடமில்லை. அவனுக்குத்தான் முழு ராஜ்யமும், அவனுக்குத்தான் அனைத்து அரச உரிமையும், உனக்கு அதில் இடமில்லை என்பதை அந்த ஒற்றை வரியிலேயே சொல்லிவிடுகிறாள். உலகம் எல்லாம் பரதனே ஆள. உலகம் என்பது அந்த ராஜ்யத்தை குறிக்கிறது. இங்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் தசரதன் ஆளவில்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவன் ஆண்டான், கோசல நாட்டை ஆண்டான். ஆனால் கவிதையில் உலகம் என்று வரும் இடங்களில் இடத்திற்கு ஏற்ப பொருள் கொள்ள வேண்டும். சில இடங்களில் ஒட்டுமொத்த உலகத்தையும் குறிக்கும், சில இடங்களில் குறிப்பிட்ட நாட்டு பகுதியை மட்டுமே குறிக்கும். இங்கு அந்த கோசல நாட்டை குறிக்கிறது. இந்த நாடு முழுவதையும் பரதனே ஆண்டு கொண்டிருக்க என்று முதல் வாசகத்தில் முதல் வரத்தை சொல்லி முடித்து விடுகிறார். தான் பெற்ற வரம், அதன்படி காரியங்கள் இனி நடக்க வேண்டும் என்பதை ராமனுக்கு அறிவுறுத்தி விடுகிறார். அந்த உலகம் என்பதற்கு அடையாக ஆழிசூழ் என்ற என்ற வாக்கியம் வருகிறது, என்ற சொற்றொடர் வருகிறது. ஆழிசூழ் உலகம், ஆழிசூழ் உலகம். ஆழி என்றால் கடல், ஆழ்ந்து இருப்பதனால் கடலுக்கு ஆழி என்ற பெயர், காரண பெயர் வந்தது. அது ஆழம் உடையது, அதனால் ஆழி. கடலால் சூழப்பட்டிருக்கிறது. இது 1000 முன் வருடங்களுக்கு முன்பு உள்ள பாடல். அப்போதே ஆழி சூழ் உலகம் என்று கம்பர் பாடியிருக்கிறார் என்றால், அப்போதே இந்த நிலப்பரப்பு முழுவதும் கடலால் வளையப்பட்டிருக்கிறது, கடலுக்கு நடுவில் தான் நிலம் இருக்கிறது என்பதை நம்மவர்கள் உணர்ந்திருந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் இதில் இருந்தே புரிந்து கொள்கிறோம். ஆழிசூழ் உலகம், இதை நயமாக சொல்வார்கள். பூமியை ஒரு பெண்ணாக உருவகம் செய்து, பூமி என்னும் பெண் கடல் என்னும் ஆடையை கட்டியிருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய ஒரு கவி மரபு உண்டு. கடலாடை தரித்த புவிமகள் என்று சொல்வார்கள். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை என்று தமிழ்த்தாய் வாழ்த்தில் அந்த சொற்றொடர் வருவது அறிந்திருப்பீர்கள். அங்கு நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை, நீர் நிரம்பிய கடலையே ஆடையாக உடுத்திருக்கக்கூடிய நிலமகள் என்பதுதான் அந்த வாக்கியத்தின் பொருள். அது மனோன்மணியம் சுந்தரனார் முதல் முதலில் அந்த கற்பனையை அமைத்து பாடவில்லை. அதற்கு முன்பே பல இலக்கியங்களில் கடலை ஆடையாக உடுத்த புவிமகள் என்ற வர்ணனை வந்திருக்கிறது. அதன் நீட்சியாக தமிழ்த்தாய் வாழ்த்தில் சுந்தரனாரும் பாடியிருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். இங்கு கம்பரும் அவ்வாறே சொல்லுகிறார், அவளி சூழ் உலகம் என்று சொல்கிறார். அவர் உருவகமாகவோ அல்லது வர்ணனையாகவோ பாடாமல் இயல்பாக சொல்கிறார். ஒரு உலகத்தின் இயல்பு நிலை அதுதானே, உலகம் கடலால் தானே சூழப்பட்டு இருக்கிறது, அதை சொல்கிறார். அவளி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, கடலால் வளையப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தை முழுவதும் பரதனே ஆண்டு கொண்டிருக்க, நீ போய் நீ காட்டுக்கு போ என்று உடனே சொல்லவில்லை. நீ போய், அவனுக்கு ஏதோ வேறு ஒரு முக்கியமான பணி இருப்பது போல் தொடங்குகிறாள் சொல்ல தொடங்குகிறாள். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ போய் நீ சென்று தாழ்இரும் சடைகள் தாங்கி தாழ்ந்திருக்கக்கூடிய, அதாவது நீண்டிருக்கக்கூடிய என்று அர்த்தம். தாழ்ந்திருத்தல் என்றால் தலையிலிருந்து தாழ்ந்திருக்கக்கூடிய சடை என்றால் நீண்டிருக்கக்கூடிய சடை, அதாவது பூமி வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய சடை என்று பொருள். தாழ்ந்த சடைகள் தாங்கி, இரும் சடைகள் தாங்கி, அந்த சடை என்பதற்கு இரண்டு அடைகள் வருகின்றன. தாழ் சடை, இரும் சடை என்று இரண்டு அடைகள் வருகின்றன. தாழ் சடை என்றால் நீண்ட சடை என்று பொருள், இரும் சடை என்றால் பெரிய சடை என்று பொருள். சடை, நீ சடை தாங்க வேண்டும். அந்த சடை தாங்குவது எப்படிப்பட்ட சடை என்றால், சும்மா சின்ன சிறிய சடை அல்ல, நீ தீவிரமான தவம் மேற்கொள்ள வேண்டும். அந்த தீவிர தவத்தின் அடையாளமான சடையாக அது இருக்க வேண்டும். அது நீண்ட சடையாகவும் பெரிய சடையாகவும் இருக்க வேண்டும். ராமனை நீ தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக காடு செல்வாயாக என்று கையகி சொல்ல தொடங்குகிறாள். அவ்வாறு சொல்ல தொடங்குபவள் முதலில் அந்த தவத்தின் புற அடையாளமாகிய சடை தாங்குவதை சொல்லுகிறாள். சடை தாங்குவது என்றால் ஏதோ வேறு ஒரு சடையை எடுத்து வைத்துக் கொள்வதல்ல. இப்போது சிலர் அவ்வாறெல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள். சடைமுடி தனியாக விற்கிறது, அதை வாங்கி தலையில் வைத்து கொண்டு அதை ஒரு கிரீடம் மாதிரி சூடிக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறல்ல, சடை அதாவது தலையை கவனிக்காமல் விட்டால் அதை சீவி சிக்கெடுத்து அதற்கு தைலம் பூசி அதை பராமரிப்பு வேலையை விட்டுவிட்டாலே தலையில் சடைகள் உருவாகிவிடும். தவம் மேற்கொள்பவர்கள் தங்களை சீவி சிங்காரித்து கொள்ளக்கூடாது, தவத்திலேயே கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு சீவி சிங்காரிக்காமல் தவத்திலேயே கவனமாக இருக்கும் போது தானாக சடை உண்டாகிவிடும். முடி நிறைய வளரத் தொடங்கும். அந்த முடியை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது தானாகவே சடையாக மாறிவிடும். எனவேதான் அன்றைய காலத்து முனிவர்கள் எல்லாம் அந்த சடாபாரமுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இயல்பாகவே சடை தோன்றிவிடும். அவர்கள் வேண்டுமென்றே அந்த சடையை வளர்க்கவில்லை. இப்போது வேண்டுமென்றே தாடி சடையெல்லாம் வளர்க்கிறார்கள். அது பிற்காலத்தில் உருவான ஒரு முறை. அதாவது முதலில் தவம் மேற்கொள்பவர்கள், ஆரம்ப காலகட்டத்தில் தவம் மேற்கொண்டவர்கள் தங்களை அலங்கரிப்பதை பற்றிய கவனமற்று இருந்தார்கள். எனவே சடை தானாக உருவானது. பிற்காலத்தில் என்ன ஆனது என்றால், தவம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சடையெல்லாம் உருவாக வேண்டும் என்று வேண்டுமென்றே சடையை உருவாக்கி கொண்டார்கள். அதனால்தான் வள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்லுகிறார், இவ்வாறு புற அடையாளமாக வேண்டுமென்றே உருவாக்கி கொள்வதில் அர்த்தமில்லை, மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின். நீங்கள் நீளமாக தாடி வளர்க்க வேண்டிய தேவையும் இல்லை, மழுங்க சிரைத்து கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. அடிப்படையில் மன தூய்மை இருந்தால் போதும் என்று வள்ளுவர் அறிவுறுத்துகிறார். இந்த புற அடையாளம் அவ்வளோ முக்கியம் அல்ல என்று வள்ளுவர் அந்த திருக்குறளில் சொல்லுகிறார். ஆனால் தவத்தின் அடையாளமாக, புற அடையாளமாக சடை என்பது இன்றைய வரைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் அந்த சந்நியாசிகள் பலரையும் சடாபாரம் உடையவர்களாகத்தான் பார்க்கிறோம். நவீன சாமியார்கள் கூட தாடி, அவர்கள் காவி உடை வஸ்திரம் தரிக்காமல் நவீன ஆடைகள் எல்லாம் பூண்டு கொள்கிறார்கள். ஆனால் தாடி சடை போன்றவற்றை வைத்துக்கொண்டு தங்களை ஒரு தவசி என்ற அந்த தோற்றம் மக்களுக்கு உருவாக வேண்டும் என்பதற்காக அந்த தாடி சடை போன்றவற்றை வைத்துக் கொள்கிறார்கள். நவீன சாமியார்கள் கூட அதை வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தாடி சடை போன்ற தோற்றத்துடன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு அந்த கம்பர் காலத்திலும் அல்லது கையை வாழ்ந்த அந்த காலத்திலும் தவத்தின் அடையாளமாக, புற அடையாளமாக சடை இருந்தது என்பதனால் கைகேயி ராமனுக்கு காடுவோ என்று சொல்லத் தொடங்கியவள் முதலில் அந்த தவ அடையாளங்களை நீ தாங்க தரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். தாள் இரும் சடைகள் தாங்கி இரும் சடை என்று சொல்கிறார். இரும் சடை என்றால் பெரிய சடை என்று அர்த்தம். இருமை கூட்டல் சடை இரண்டும் சேரும்போது இரும் சடை என்று வருகிறது. இருமை என்பதை பொதுவாக இரண்டு என்ற பொருளில் நாம் அதிகமாக வழக்கத்தில் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதற்கு பெரியது என்ற ஒரு பொருளும் உண்டு. இம்மை மறுமை என்று சொல்லும்போது அது இருமை, இம்மை ஒன்று மறுமை ஒன்று, அது இரண்டு. இரண்டு என்ற விஷயங்களை குறிக்கும் போது அந்த இருமை என்ற சொல்லை பயன்படுத்துவோம். அந்த பொருள் மாத்திரமல்லாமல் இருமை என்பதற்கு பெரியது, பெருமை என்ற ஒரு பொருள் உண்டு. அது இலக்கியங்களில் அந்த பொருளில் பல இடங்களில் அந்த சொல் வருவதை நாம் பார்க்கிறோம். கரும்பினும் இனியான் தன்னை, காய்கதிர் சோதியானை, இருங்கடல் அமுதம் தன்னை. சிவனை குறித்து அப்பர் பாடும்போது இருங்கடல் அமுதம் என்று சிவனை சொல்கிறார். இருங்கடல் அமுதம், பெரிய கடலிலிருந்து வந்த அமுதம் போன்றவன் சிவபெருமான் என்று இருங்கடல் அமுதம் என்று சிவனை சொல்கிறார். கடலை குறிக்கும் போது இருங்கடல் என்று சொல்கிறார். பெரிய கடல் என்பதை இருங்கடல் என்று அப்பர் குறிக்கிறார். அதை போலவே அப்பருடைய ஒரு பாட்டில் சிவபெருமானை பற்றி சொல்லும்போது இருஞ்சடை கற்றை தன்மேல் ஆற்றனை, பெரிய சடாபாரத்தில் கங்கை நதியை சூடியிருப்பவன், தரித்திருப்பவன் என்று சிவபெருமானினுடைய சடையை பற்றி சொல்லும்போது இருஞ்சடை என்று அப்பர் பாடுகிறார். ஆக அந்த இரும் சடை என்பது பெரிய சடை என்ற பொருளில் வரும். அந்த பொருளில் தான் இங்கு வந்திருக்கிறது. ஐயா, திருக்குறளில் இருமாப்பு உடைத்து அப்படின்னு வருது இல்லையா? அது வேறு, அது வேறு. அந்த சொல்லும் இந்த சொல்லுக்கும் சம்பந்தமே இல்லை. அது இருமாப்பு, அங்கு வந்து அது வள்ளின ரகரம் வரும். இருமாப்பு இது இடையின ரகரம், இருஞ்சடை அது இருமாப்பு, அது வேறு. அது அது அதற்கான அதற்கு அதற்கான அடி அமைப்பு எல்லாமே வேறு, இது வேறு. சம்பந்தமே இல்லாத இரண்டு வார்த்தைகள், இரண்டு. இங்கு பெரியது என்ற பொருள் வருகிறது. இருஞ்சடைகள் தாங்கி, பெரிய சடைகளை தாங்கி கொண்டு தாங்கரும் தவம் மேற்கொண்டு. நீ சடைகளை தாங்கி கொண்டு தாங்க முடியாத தவத்தை மேற்கொள்ள வேண்டும். அவள் கடும் தவம் நீ செய்ய வேண்டும். தாங்கரும் தவம் மேற்கொண்டு, தாங்குவதற்கரிய, அதாவது செய்வதற்கரிய, ஏற்பதற்கரிய அவ்வளவு உக்கிரமான நீ தவத்தை மேற்கொண்டு பூழிவெங் காணம் நன்னி. பூழிவெங் காணம், காணம் என்றால் காடு என்று பொருள். நன்னுதல் என்றால் அடைதல் என்று பொருள். காணம் நன்னி என்றால் காட்டை அடைந்து என்று பொருள். அந்த காணம் என்பதற்கு ஒரு அடை கொடுக்கிறாள். பூழிவெங் காணம் என்று சொல்கிறார். பூழி என்றால் புழுதி என்று அர்த்தம். புழுதி என்பதே பூழி என்று வரும். இந்த புழி என்ற சொல் ஒரு அரிய சொல். ஆனால் இந்த அரிய சொல் பாரதியாரால் கூட பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. பாஞ்சாலி சபதத்தில் இறுதி பாடல், ஓம் என்று உரைத்தனர் தேவர், ஓம் ஓம் என்று சொல்லி உருமிற்று வானம், பூமி அதிர்ச்சி உண்டாச்சி விண்ணை புழிப்படுத்தியே தாம் சொல் காற்று என்று பாரதி பாடுகிறார். திரௌபதி கடைசியில் சபதம் உரைக்கிறாள். அப்படி சபதம் உரைக்கும் போது இயற்கையிலேயே ஒரு அதிர்வு உண்டாகிறது, இயற்கையே மாறுபாடு அடைகிறது. பெரும் காற்று சுழன்று அடிக்கிறது. அப்படி சுழல் காற்று அடிக்கும் போது வானமெல்லாம் புழுதியாக மாறிவிட்டது என்று பாரதி பாடுகிறார். அப்படி பாடக்கூடிய இடத்தில் புழுதி என்பதை குறிப்பதற்கு புழி என்ற வார்த்தையை பாரதி பயன்படுத்துகிறார். ஆக புழி என்றால் புழுதி என்று பொருள். புழுதிவம் காணம் என்றால் புழுதி நிரம்பிய கொடிய காணம் என்று பொருள். வெம்மை கூட்டல் காணம் என்றால் என்பது வெம்காணம் என்று சேர்கிறது. வெங்காணம் அது நியாயப்படி இம் என்பது இங் இங் அப்படி மாறும், வெங்காணம் அப்படி வரும். அதை புரிந்து கொள்வதற்காக வெம்காணம் என்று பிரித்தே கொடுத்திருக்கிறார் இந்த பதிப்பாசிரியர். வெம்காணம் என்றால் கொடிய காணம் என்பது ஒரு பொதுவான ஒரு பொருள். புழுதியை உடைய கொடிய காணத்தை நீ அடைந்து என்று சொல்கிறாள் கைகை. இங்கு வெங்காணம் என்பதற்கு பல உரையாசிரியர்களும் கொடிய காணகத்திற்கு நீ சென்று என்றுதான் பொருள் சொல்கிறார்கள். ஆனால் வெம்மை என்பதற்கு கொடுமை என்ற ஒரு பொருள் உண்டு. கொடுமை வெப்பம், வெம்மை என்றால் வெப்பம், கொடுமை என்ற பொருள் உண்டு. இன்னொரு பொருள், நல்ல ஒரு பொருள் இருக்கிறது, விருப்பம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. வெம்மையே வேண்டல் என்று தொல்காப்பியத்தில் அந்த பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லுக்கான பொருள் விருப்பம் என்ற பொருள் தொல்காப்பியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வெம்காணம் என்பதற்கு விருப்பத்திற்குரிய காடு என்ற ஒரு பொருளும் சொல்லலாம். அப்படியானால் இங்கே நாம் எந்த பொருள் எடுக்கலாம், கொடிய காணகம் என்ற பொருள் எடுப்பதா அல்லது விருப்பத்திற்குரிய காணகம் என்ற பொருள் எடுப்பதா என்று பார்க்கும்போது கையேகி இங்கு ராமனை உக்கிரமாக ஏவவில்லை. நீ இங்கிருந்து போய் கஷ்டப்படு என்று ஏவவில்லை. அவனுக்கு நல்லது சொல்வது போல, அவனுக்கு இதமான ஒன்றை சொல்வது போல சொல்லுகிறாள், நயந்து பேசுகிறாள். எனவே இங்கு வெம்காணம் என்பதை விருப்பத்திற்குரிய காடு என்று பொருள் எடுத்துக்கொள்வதுதான் சால பொருத்தமுடையதாக இருக்கும். புழுதியை உடைய விருப்பத்திற்குரிய அந்த காட்டிற்கு நீ காட்டை நீ அடைந்து புண்ணிய துறைகள் ஆடி அங்கு போய் புண்ணியத்தை தரக்கூடிய நீர்நிலைகளில் எல்லாம் நீராடி, துறைகள் என்றால் அந்த நீர்நிலைகள், நீர்த்துறை என்று சொல்லுவார்கள். நீராடக்கூடிய துறைகளை உடைய துறைகளை, துறை துறை என்றால் ஆறு குளம் போன்றவற்றில் நீராடுவதற்கென்று ஒரு பகுதி வைத்திருப்பார்கள், அந்த படித்துறை அமைத்திருப்பார்கள், அதுதான் துறை. அந்த துறை என்ற வார்த்தை இங்கு அந்த நீர்நிலையையே குறிக்கிறது. புண்ணிய துறைகள் ஆடி என்றால் புண்ணிய நீர்நிலைகளில் எல்லாம், புனித தீர்த்தங்களில் எல்லாம், புண்ணியங்களை தரக்கூடிய தீர்த்தங்களில் எல்லாம் நீ நீராடி ராமனுக்கு மிகவும், ராமனை ஏதோ சுற்றுலா செல்வதற்கு அனுப்புவது போல பேசுகிறாள். ஆன்மீக சுற்றுலாவுக்கு அனுப்புவது போல கையினுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. நீ மிகப்பெரிய நன்மையை அடைய வேண்டும். பரதன் சும்மா சாதாரணமாக நாடு ஆண்டு கொண்டு இருக்கட்டும், நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையில் நிலையற்ற அரச செல்வமாகிய அந்த அரச செல்வத்தை பரதன் பெற்று அஞ்ஞானமயமாகிய அந்த காரியத்தை அவன் செய்து கொண்டு இருக்கட்டும், பரதன் என் மகன் பரதன் அவ்வாறு செய்து கொண்டு இருக்க வேண்டும் இருக்கட்டும், ஆனால் நீ மிகப்பெரிய புண்ணியத்தை ஈட்டுவதற்காக இம்மை நிலையற்ற இந்த இம்மையில் இம்மை பயன்களை புறக்கணித்து விட்டு மறுமை பயனாகிய முக்தியை பெறுவதற்காக நீ தவம் மேற்கொண்டு நீ நன்னிலை அடைய போக வேண்டும். அதற்கு நீ காடு சென்று புனித நீர்நிலைகளிலெல்லாம் நீராடி தவ வாழ்க்கையை மேற்கொண்டு நீ அந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று அவனுக்கு மிகப்பெரிய உன்னதத்தை காட்டுவது போல, பரதனுக்கு ஏதோ சாதாரணமான ஒன்றை கொடுத்துவிட்டு ராமனுக்கு ஏதோ மிக உன்னதமான ஒன்றை ஒரு திசையில் அவனை பயணப்பட வைப்பது போல கைகை பேசுகிறார். அதுதான் அவளுடைய பேச்சின் சாமர்த்தியம். பூழிவெண் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டின் வா என் ஏம்பினன் அரசன் என்றாள். ஏழு இரண்டு ஆண்டு கழித்து நீ திரும்பி வருவாயாக என்று அரசன் சொன்னான். நான் சொல்லல, அரசன் சொன்னான், தந்தை சொன்னான் என்று கூட அவள் சொல்லவில்லை. தந்தை சொல் மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலை வரலாம். தந்தை சொல் அன்பின் காரணமாக மாற்றப்படலாம். ஆனால் அரச உத்தரவு என்றால் அதற்கு மறுப்பு யாருமே தெரிவிக்கக்கூடாது, அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். எனவே இயம்பினன் தந்தை என்று சொல்லாமல் இயம்பினன் அரசன் என்று தேர்ந்தெடுத்து அந்த வார்த்தையை கையை பிரயோகிக்கிறாள். ஏழு இரண்டு ஆண்டின் வா, இங்கு ஒன்று கவனிக்க வேண்டும். பரதன் ஆள வேண்டும் என்று சொன்னவள் அடுத்து நீ காட்டுக்கு போ என்று சொல்ல வேண்டும். ஆனால் போ என்று சொல்ல வந்தவள் வா என்று முடிக்கிறாள். அதுதான் கையினுடைய பேச்சு சாமர்த்தியம், அல்லது அவளுடைய மனத்திற்குள் இருக்கக்கூடிய ராமனை குறித்த அன்பு அவளை அவ்வாறு சொல்ல வைத்தது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ராமனை போ என்று சொல்வதற்கு அவள் நாக்கு துணியவில்லை, எனவே வா என்று அந்த வாக்கியத்தை அமைக்கிறாள். நீ போய் வா, ஏழு இரண்டு கழித்து, ஏழு இரண்டு ஆண்டு கழித்து நீ வா என்று எம்பினன் அரசன் என்றாள். அங்கு இன்னும் 14 ஆண்டு கழித்து வா என்று அந்த ஆண்டை 14 ஆக சொல்லாமல் அதை 7-2 என்று சுருக்கி சொல்கிறாள். 7-2 என்றால் 12-14 தான். ஆனால் கேட்பவர்களுக்கு அது ஏதோ கொஞ்ச காலகட்டம் போல தோன்றும். அது ஒரு ஒரு மாய தோற்றம். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்றுதான். 7-2 ஆண்டு என்றாலும் 14 என்றாலும் அர்த்தம் ஒன்றுதான். ஆனால் 14 என்று சொல்லும்போது ஏதோ நெடுங்கணக்கு போல் தெரியும். ஆனால் 7-2 ஆண்டு என்று சொல்லும்போது ஏதோ ஒரு குறுகிய காலம்தான் என்பது போல ஒரு தோற்றம் ஏற்படும். எனவே அந்த அந்த 14-ஐயே அவள் மடக்கி பேசுகிறார். இது ஒரு உத்தி. அந்த 14 ஆண்டு என்று சொல்லும்போது ஒரு மலைப்பு அவனுக்கு வந்துவிடக்கூடாது. 14 ஆண்டு நான் வனத்தில் வாழ வேண்டுமா என்ற மலைப்புக்கு ராமன் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த 14 என்பதையே வேறு விதமாக சொல்கிறார். ஏதோ சின்ன காலப்பகுதி என்பது போல தெரியும் விதமாக 7-2 என்று சொல்கிறார். இது ஒரு உத்திதான். இந்த உத்தியை சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கடைபிடிக்கிறான், கடைபிடிப்பதாக இளங்கோ பாடுகிறார் ஒரு இடத்தில். அது ஒரு நல்ல பகுதி. அதாவது சிலம்பை விற்பதற்காக இவர்கள் மதுரையை நோக்கி பயணப்படுகிறார்கள். கண்ணகி தன்னிடம் சிலம்பு இருக்கிறது, சிலம்பை விற்று புதிய தொழில் தொடங்கலாம், நாம் மதுரைக்கு போய் இந்த சிலம்பை விற்கலாம் என்று அவர்கள் தீர்மானித்து புறப்படுகிறார்கள். காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து மதுரையை நோக்கி புறப்படுகிறார்கள். மிகப்பெரிய செல்வக்குடியில் பிறந்தவள் கண்ணகி. மண்மகள் அறியா சீரடி உடையவள் அவள் என்று இளங்கோ பாடுவார். கண்ணகியினுடைய பாதத்தை பூமாதேவி அறியவே இல்லையாம். பூமியில் அவள் பாதம் இது நாள் வரைக்கும் படவே இல்லை. அப்படி வளர்ந்தவள் அவள், மாளிகையிலேயே பிறந்து மாளிகைக்குள்ளேயே உலவி கொண்டிருந்தவள். அப்படிப்பட்டவள் இப்போது கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் கோவலனுடன் நடந்து வருகிறாள் மதுரை நோக்கி. அப்படிப்பட்ட காட்டு பாதையில் அவர்கள் நடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள், நடக்க தொடங்குகிறார்கள். இன்னும் காவிரி பூம்பட்டின எல்லையை கடக்கவில்லை. அதற்குள் கண்ணகி கேட்கிறாள், மதுரை வந்து விட்டதா என்று கேட்கிறாள். இன்னும் எவ்வளவு தூரம் வந்து விட்டதா என்று கேட்கிறாள். அவளுக்கு அந்த தூரத்தை இப்போது கோவலன் சொல்ல வேண்டும். அங்கிருந்து 30 காத தூரம் இருக்கிறது. காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து மதுரை 30 காத தூரம். 30 காத தூரம் போக வேண்டும் என்று சொன்னால் கண்ணகி மனம் சோர்ந்து வருந்தி அவள் துன்பத்திற்கு ஆளாகிவிடக் கூடும் என்பதற்காக அதையும் மடக்கி பேசுகிறான் கோவலன். என்ன பேசுகிறான் என்றால், ஈரைங்காவதம் ஆரைங்காவதம், ஈரைங்காவதம் இல்ல ஆரைங்காவதம் காதம் என்று சொல்கிறான். ஆரைங்காவதம், 6530 அல்லவா? ஆரைங்காதம், ஆரைங்காதம் கேட்பதற்கு ஏதோ அதை அது அதை இன்னொரு விதமாகவும் பொருள் பார்த்து கொள்ளலாம். ஆரைங்காதம் என்றால் 6 அல்லது 5, அஞ்சாறு காத தூரம்தான் என்ற ஒரு பொருளும் அதற்குள் இருக்கிறது. ஆரைங்காதம், 6530, அதை பெருக்கல் வாய்ப்பாடு படி கணக்கு போட்டால் 30 காதம் ஆகிவிடும். அதை கூட்டல் வாய்ப்பாடு படி கணக்கு போட்டால் 6 கூட்டல் 5 11 காதம் என்ற அளவு வரும். அப்படி கூட்டல் வாய்ப்பாடு படியோ அல்லது பெருக்கல் வாய்ப்பாடு படியோ போடாமல் ஆரைங்காதம், அதை தனித்தனி சொல்லாக பார்த்தால் பொதுவாக நாம் சொல்லுவோம் அல்லவா, குத்து மதிப்பாக 5 அல்லது 6 இருக்க, 5 அல்லது 6 கிலோமீட்டர் இருக்கலாம் என்று சொல்லுவோம் அல்லவா, அதை போல அர்த்தம் வரும் அதற்கு. கண்ணகி ஒரு அவ்வாறே நினைத்து இருக்கலாம், ஒரு 5-6 காத தூரம் இருக்கும் போல் இருக்கிறது என்று நினைத்து இருக்கலாம். 1 காதம் என்றால் 10 மைல் என்று சொல்கிறார்கள். 6 காதம் என்றால் எவ்வளவு என்று நீங்கள் கணக்கு போட்டுக்கொள்ளலாம். 6 காதம் என்றால் 30 காதம், 1 காதம் 10 மைல் என்றால் 30 காதம் 300 மைல் தூரம். அவ்வளவு தூரம் அவர்கள் நடந்து போயிருக்கிறார்கள். அந்த அவ்வளவு தூரத்தை கண்ணகிக்கு சொல்லி அவளுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது, அவளுக்கு ஒரு மலைப்பையும் திகைப்பையும் அச்சத்தையும் உண்டு பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக கோவலன் வார்த்தையை நயமாக பயன்படுத்துகிறான் கண்ணகியிடத்து. அதை போல இங்கே கைகேயி ராமனிடத்து பயன்படுத்துகிறாள். 72 ஆண்டு என்று சொல்கிறாள். அதுதான் கைகேயியினுடைய சாமர்த்தியம், பேச்சு ஜாலம் என்று சொல்லலாம். அவ்வாறு பேசுகிறார். ஏதோ ராமனுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்ய உத்தேசித்திருப்பது போல அவளுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அவளி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழ்விறும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பொழிவங் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 72 ஆண்டில் வா என்று ஏம்பினன் அரசன் என்றாள் என்று சொல்லுகிறாள். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இரும்பு என்று சொல்லும் பொழுது நீங்கள் எனக்கு இன்னொரு வார்த்தை தோன்றது, இரும்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இரும்பு ஒரு ஒரு இரும்பா, இரும்பு என்றால் ஒரு பலம் வாய்ந்தது அப்படின்ற அர்த்தம். அது எந்த அடிப்படையில் வந்தது என்று தெரியவில்லை. ஒருவேளை அந்த அடிப்படையாக கூட இருக்கலாம். அது இரும்பு, அதில் இருந்து கூட வரும். ஏன்னா ரெண்டுக்குமே வேர் ஒன்றாகத்தான் தெரிகிறது. அடிப்படை அடி முதல் அடியினுடைய எழுத்துக்கள் ஒன்று போல இருக்கின்றன. எனவே அது பெருமைக்குரிய ஒரு உலோகம், அதனுடைய வலிமை பெரியது என்பதை சுட்டுவதற்காக அந்த அடிப்படையில் அதற்கு இரும்பு என்ற பெயர் உருவாகி இருக்கலாம் என்று கருதலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, சரிதான். ஆனால் அந்த அடிப்படையில் தான் அது உருவாகி இருக்கும் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. ஆனால் யூகத்தின் அடிப்படையில் அதுவாகவும் இருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, சொல்லலாம். ஐயா, 72 ஆண்டில் வா என்று அதை சேர்த்து எழுதும் போது வா வென்று அப்படின்னு வரலாமே. ஆமாம், அப்படி தான் வரும். அந்த ஏ என்பது வேயாக மாறும், வாவென்று அப்படிதான். அங்கே இவ் என்ற ஒரு கூடுதலாக ஒரு எழுத்து வரும், அதை உடம்பெடுமை என்று சொல்வார்கள். அது வாவென்று என்று மாறும். வாவென்று அந்த இவ்வோடு ஏ ஏறி வேயாக மாறும். வாவென்று என்று வரும். சரி, அதே போல சொன்னான் அரசனுக்கும் இயம்பினான் அரசனுக்கும் என்ன வித்தியாசம்? சொன்னான் ரெண்டுக்குமே அரசன் பொருள் ஒன்றுதான். இங்கு ஏன் சொன்னான் என்று சொல்லாமல் ஏம்பினன் என்று பயன்படுத்தியிருக்கிறார் என்றால் மோனைக்காக பயன்படுத்தியிருக்கிறார். அங்கு ஏழ் என்று வருகிறது அல்லவா, அந்த இயம்பினால் ஏ கட்டளை இடுதல் அந்த அதுவும் சேர்த்து வருமா? சொல்லி ஏம்பினனும் ஏம்பினன் என்பது சொல்லுதல் என்ற பொருள் தான். அங்கு கட்டளை என்ற பொருள் வராது. ஏம்பினன் என்பதற்கு கட்டளை அல்ல. சொன்னான் அரசன் சொன்னான் கட்டளை. இவள் கடின வார்த்தை எதையுமே சொல்லவில்லை. அரசன் கட்டளையிட்டான் என்றால் ஏதோ தண்டனைக்குத்தான் கட்டளையிடுவார்கள். நன்மையை குறித்து சொல்லும் போது போய் வாப்பா என்று தான் சொல்லுவார்கள். சொன்னான் என்று சொல்வது தான் சரியாக இருக்கும். இங்கு கையை அந்த உத்தியைத்தான் பயன்படுத்துகிறாள். இவனுக்கு ஏதோ கட்டளையிட்டு இவனை துரத்துவது போன்ற தொனி பேச்சில் அமைக்கவே இல்லை அவள். எனவேதான் அவள் ஏம்பினன் என்று சொல்லுகிறாள். ஆனால் ராமன் புரிந்து கொள்வான் அது ஒரு கட்டளை என்பதை. ராமன் புரிந்து கொள்வான். அவனுக்கு தெரியாதா என்ன? அவன் புரிந்து கொள்வான். இது கட்டளை தான் என்று ராமனுக்கு தெரியும். அவன் புரிந்து கொள்வான். ஆனால் கையினுடைய பேச்சில் அந்த வார்த்தை இடம்பெறவில்லை. கட்டளை என்ற வார்த்தை, உத்தரவு என்ற சொல் இடம்பெறவில்லை. தெரியுது. ஐயா, இலக்கண ரீதியா நீங்க மோனை சொன்னீங்க இல்லையா? ஏழு ஆமாம் ஆமாம் இயம்பினான்கும் ஏகாரமும் ஆமாம் ஈகாரம். ஆமாம் அதான் அதான் அதான் மோனை. அந்த மோனைக்காகத்தான் அந்த ஏம்பினன் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் கம்பர். இல்லாவிட்டால் உரைத்தனன் என்று சொல்லலாம், அல்லது சொல்லினன் என்று சொல்லலாம். இதெல்லாம் அதற்கு பொருத்தமாக அந்த இடத்தில் வரக்கூடியவை தான். அந்த சீரமைப்புக்கு பொருத்தமானவை தான். ஆனால் மோனை கிடையாது. உரைத்தனன் என்பதிலேயோ சொல்லினன் என்பதிலேயோ மோனை அமையாது. எனவே தான் ஏம்பினன் என்று சொல்லுவோம். அல்லது இன்னும் மோனைப்படி போட வேண்டும் என்றால் ஏவினன் அரசன் என்றால் ஏவிடுதல் என்பதில் அந்த கட்டளையே அமைந்து விடுகிறது. உத்தரவு குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஏவல் என்ற வார்த்தை. ஏவினன் என்ற வார்த்தையை போடலாம். மோனையும் அமைந்து விடுகிறது. அரசன் கட்டளையிட்டான் என்ற அந்த பொருளும் அதற்குள் வந்து விடுகிறது. அதை கம்பர் பிரயோகித்திருக்கலாம். ஆனால் அது ஒரு கடின வார்த்தை. ஏவுதல் என்பது கடின வார்த்தையை தவிர்த்து விடுகிறாள் இந்த பாடலில் கையை. எனவே ஏம்புதல் என்ற வார்த்தையை வேண்டுமென்றே தான் கம்பர் பிரயோகித்திருக்கிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறும் மோனைக்காக மட்டுமே அவர் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் ஏவினன் என்ற சொல் கட்டளையிடுவதை குறிப்பதற்கு இருக்கிறது. அதை அவர் பயன்படுத்தவில்லை. அவ்வாறு அந்த சொல் இல்லாவிட்டாலும் கூட அந்த உத்தரவு என்பதை அதற்குள் கொண்டு வர வேண்டும் என்று கம்பர் கருதினார். வேறு ஏதோ ஒரு விதத்தில் அவர் கொண்டு வந்து விடுவார். ஆனால் அங்கு அந்த பொருள் தொனிக்கக்கூடிய வார்த்தை வரக்கூடாது என்பதை வேண்டுமென்று தான் அவர் தவிர்த்து விட்டு ஏம்பினன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் போகலாம் ஆ ஐயா. அடுத்த பாடல் ஆ, ஆடுதல் என்றால் நீராடுதல் என்ற பொருள். அது அங்கு ஆடி துறைகள் ஆடுதல் அப்படி என்று வருகிறது அல்லவா. துறைகள் ஆடி என்றால் நீர்நிலைகளில் நீராடி என்று பொருள். ஆடுதல் என்ற வார்த்தை இடத்திற்கு ஏற்ப பொருள்படும். விளையாட்டையும் குறிக்கும் அந்த ஆடுதல் என்ற பொருள். அதே போல நீராடுவதையும் குறிக்கும். சில இடங்களில் போரிடுவதையும் கூட குறிக்கும். களம் ஆடினான் என்று சொல்லுவார்கள். களத்தில் ஆடுதல் ஆடுதல் அங்கு களத்தில் ஆடுதல் அல்ல. களம் ஆடுதல் என்றால் போரிடுதல், போராடுதல். போராடுதல் என்ற ஒரு வார்த்தையே இருக்கிறது அல்லவா. போர் ஆடுதல், போரிடுதல் என்பதைத்தான் போராடுதல் என்று சொல்லுகிறார்கள். ஐயா, இன்னொரு கேள்வி ஐயா. வால்மீகி ராமாயணத்துல வந்து தசரதனும் அங்க இருந்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம் அது வந்து கொஞ்சம் மாறுபாடாக இருக்கு. அங்கு என்ன நடக்கிறது என்றால் இங்கே சுமந்திரனை அனுப்புகிறார்கள். தசரதனை கூப்பிட்டு வருவதற்காக சுமந்திரனை வசிஷ்டர் அனுப்புகிறார். தசரதனை ராமன் இவர்களை எல்லாம் கூப்பிட்டு வர சொல்லி. எனவே தசரதனை பார்க்க சுமந்திரர் வருகிறார். அங்கே இல்லை, வழக்கமான இடத்தில் இல்லை. எனவே கைகேயியின் மாளிகைக்கு போகிறாள். அங்கேயே கம்பராமாயணத்தின்படி சுமந்திரனும் தசரதனை பார்க்கவில்லை. தசரதன் உள்ளே மயங்கி கிடக்கிறான். கைகேயி தான் வெளியே நின்று சுமந்திரரை ஏவுகிறாள், ராமனை கூட்டி வா என்று. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் சுமந்திரர் போய் தசரதனை பார்க்கிறார். தசரதன் அங்கே இருக்கிறான். தசரதன் தான் ராமனை கூட்டி வா என்று சுமந்திரருக்கு கட்டளை இடுகிறார். அப்படி வருகிறது. அவர் போகிறார். போகும்போது அங்கே வழியில் சிலர், வேறு சில அரசர்கள் போன்றவர்கள்லாம் சந்தித்து, ஏன் பட்டாபிஷேகத்திற்கு தாமதமாகிறது, ஏன் இன்னும் அரசன் வராமல் இருக்கிறான், தசரதன் இன்னும் பட்டாபிஷேக மண்டபத்திற்கு வராமல் இருக்கிறான் என்று சுமந்திரரிடம் கேள்வி கேட்கிறார்கள். உடனே சுமந்திரர் மீண்டும் அந்த கேள்விக்கு பதிலை இவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக மீண்டும் தசரதனிடம் மீண்டும் வருகிறார். ராமனை கூப்பிட போகாமல் மீண்டும் தசரதனிடம் வந்து, இப்படி எல்லாரும் கேட்கிறார்கள், இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று கேட்கிறார். தசரதன் உடனே கோபப்படுகிறான். முதலில் என் உத்தரவை நீ நிறைவேற்று, முதலில் ராமனை போய் கூப்பிட்டு கொண்டு வா என்று. ஏனென்றால் தசரதன் அவ்வாறு அங்கு கோபத்தில் இருக்கிறான். கைகேயிக்கு கேட்ட அந்த அந்த வரத்தால் கோபத்தில் இருக்கிறான். எனவே சுமந்திரனிடம் உரைப்பதாக அங்கு வருகிறது. அதன் பிறகு சுமந்திரர் போகிறார், போய் ராமனை கூப்பிட போகிறார். அங்கு ராமன் சீதையோடு இருந்தான், சீதையோடு தன் மாளிகையில் இருந்தான் என்று வால்மீகி காட்டுகிறார். ஆனால் கம்பராமாயணத்தில் அந்நேரத்தில் ராமன் திருமாலினுடைய ஆலயத்தில் தியானத்தில் இருந்தான் என்று கம்பர் காட்டுகிறார். இரண்டுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் அது. அங்கு சுமந்திரர் போய், வா உன்னை தந்தையார் அழைக்கிறார் என்று சொன்னபோது ராமன் சீதையிடம் விடைபெற்று வருகிறான். அவ்வாறு விடைபெறும் போது சீதையை மகிழ்விப்பதற்காக ஒரு வாக்கியம் பேசுகிறான் ராமன். என்ன வாக்கியம் பேசுகிறான் என்றால், நீ ராணியாக போகிறாய், உனக்கு ஒரு நல்ல ஒரு நிலை வரப்போகிறது என்று சீதைக்கு அதை குறித்து சொல்கிறான். ஆனால் கம்பர் அதையெல்லாம் சொல்லவில்லை, சீதையிடம் எதுவும் பேசுவதாகலாம் சொல்லவில்லை. சீதையுடன் இருந்ததாகவே கம்பர் காட்டவில்லை. பட்டாபிஷேகம் வரப்போகிறது, அதனால் அவன் அந்த திருமாலினுடைய ஆலயத்தில் தியானத்தில் இருக்கிறான், பூஜையில் இருக்கிறான். அந்த பட்டாபிஷேகத்தை நல்ல விதமாக அந்த பொறுப்பை வகிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இறை நினைவோடு அவன் இருக்கிறான் என்று கம்பர் காட்டுகிறார். இப்படி சில வேறுபாடுகள்லாம் காட்டுகிறார். அதன் பிறகு ராமன் இங்கு வருகிறான். இங்கு தசரதனையே ராமன் பார்க்கிறான் அந்த வால்மீகி ராமாயணத்தின்படி. அங்கு உன்னுடைய தம்பி தான் ஆழ்வான், நீ காடு போக வேண்டும் என்று சொல்லும்போது ராமன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் இதை நீங்கள் முன்பாக எனக்கு தெரிவித்திருக்கலாம் என்ற ஒரு வாசகம் சொல்வதாகவும் வருகிறது. இது முன்பு தெரிவித்திருந்தால் அதற்கேற்றபடி ஏற்பாடெல்லாம் செய்திருக்கலாம் என்பது போல ஒரு வாசகத்தை அவன் பிரயோகிப்பதாக வருகிறது. இப்போது நான் நினைவில் இருந்து தான் சொல்லுகிறேன், அது சரியாக அந்த நூலை வாசித்தால் தான் அது என்ன வாசகம் என்பது தெரியும். நான் இப்போது ஏற்கனவே வாசித்ததை நினைவில் இருந்து சொல்வதென்றால் கொஞ்சம் மாறுபாடு கொஞ்சம் இருக்கலாம். சரி. ஆனால் அங்கு ஏதோ ஒரு வாசகம் சொல்வதாக வருகிறது, அதற்கு பதில் சொல்வதாக வருகிறது. ஆனால் ஏற்றுக்கொள்கிறான். அதன் பிறகு அவன் விடைபெற்று போகிறான் என்று வரும். ஆனால் கம்பராமாயணத்தில் அப்படி வரவில்லை. தன் தந்தையை அவன் சந்திப்பதாகவே வரவில்லை. நேரடியாக கையேயே எல்லாவற்றையும் சொல்லி வாசலிலேயே அவனை திருப்பி அனுப்பிவிடுகிறார். உடனே அவன் அப்போதே காட்டுக்கு புறப்பட்டு விடுகிறான் என்னும் விதமாக வருகிறது. கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கின்றன ரெண்டுக்கும். அதாவது வால்மீகி காட்டும் ராமனே ஒரு சிறப்பான உத்தமனாகத்தான் வடிக்கப்பட்டு இருக்கிறான். மனிதர்களில் சிறந்தவனாகத்தான் வால்மீகி காட்டக்கூடிய ராமனை நமக்கு காட்சி தருகிறான். கம்பர் என்ன செய்கிறார் என்றால், ராமனை இன்னும் அதிகப்படியான நிலைக்கு உயர்த்துகிறார், தெய்வ நிலைக்கும் உயர்த்துகிறார், கடவுளாக காட்டுகிறார். அதுதான் வால்மீகிக்கும் கம்பருக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். எனவே அந்த சீதையிடம் சொல்லக்கூடிய அந்த வாசகங்களை கூட தவிர்த்து விடுகிறார். சீதையிடம், வால்மீகியினுடைய ராமன் நீ ராணியாகப் போகிறாய் என்று அந்த ஒரு சந்தோஷ செய்தியை தெரிவிப்பதாக காட்டுகிறார். அப்படி ஒரு வாசகம் அங்கு இடம் பெறுகிறது. நீ ராணியாகப் போகிறாய், ஒரு நல்ல நிலையை நீ பெறப்போகிறாய். தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக, ராமன் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக வால்மீகியினுடைய ராமன் வருகிறார். ஆனால் கம்பர் பார்க்கிறார், இந்த நன்மை நடக்கும் போது மகிழ்வதும், தீமை வரும்போது துன்பப்படுவதும் மனித இயல்பு, இறை இயல்பு அதுவாக இருக்க முடியாது. அது எப்போதும் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பாகத்தான் இருக்க வேண்டும். இந்த ஒரு ராஜ்ய செல்வம் வருகிறது என்பதற்காக ராமன் மகிழ்ந்தான் என்று காட்டுவது பொருத்தமுடையதாக இருக்காது. அவனுடைய உத்தம பண்புகளுக்கு அது உகந்ததாக அமையாது என்று கருதி ராமன் சீதையிடம் பேசுவது போன்று அந்த காட்சியெல்லாம் மாற்றி விடுகிறார் கம்பர். இப்படி கம்பர் வான்மீகி ஏற்கனவே ஒரு நல்ல சிற்பம் செதுக்கி இருக்கிறார், அந்த சிற்பத்தை இன்னும் பட்டை தீட்டுகிறார் கம்பர் என்று நாம் கருதலாம். சரி. இப்படி சொன்ன பிறகு இந்த கட்டளையை கைகேயி ராமனுக்கு சொன்ன பிறகு, ராமன் என்னவாக ஆனான், என்ன உணர்வுகளுக்கு அவன் உள்ளானான் என்று ஒரு இரண்டு பாடல்களில் கம்பர் தெரிவித்திருக்கிறார். அந்த இரண்டு பாடலும் இந்த தோப்பு நூலில் வரவில்லை. அதுவும் மிகவும் பிரசித்தமான பாடல், ராமன் எத்தகைய புருஷோத்தமனாக திகழ்ந்தான் என்பதற்கு மேற்கோளாக பலரும் எடுத்துக்காட்டக்கூடிய பாடல் அது. மிகச்சிறந்த ஒரு உவமானமும் அந்த பாடலில் அவர் சொல்லியிருப்பார். இப்பொழுது எம்பனோரால் ஏம்புதற்கெளிதோ, யாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பவ் வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தா மறையினை வென்றதம்மா. ராமனுடைய முகம் செந்தாமரை முகம் போன்று, செந்தாமரை போன்று எப்போதும் மலர்ந்து இருக்கக்கூடியது, அன்றலர்ந்த செந்தாமரை போன்றது அவனுடைய முகம். இப்போ அந்த கைகேயி சொன்னவுடன் அவனுடைய முகம் மாறுதல் அடைந்ததா? பொதுவாக ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கும் போது, தனக்கு வரக்கூடிய ஒன்று திடீரென்று வராமல் போன போது, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போன போது, மக்கள் ஏமாற்றம் அடைவார்கள். அந்த ஏமாற்றம் அடைந்து மனவாட்டம் அடைவதை அவர்களுடைய முகமே காட்டிவிடும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். என்னதான் முகத்தை போலியாக புன்னகை காட்டி மறைத்தாலும் கூட மனத்தில் உள்ளதை முகம் இயல்பாக காட்டிவிடும். பளிங்கு தனக்கு அப்புறத்தில் இருப்பதை இப்புறத்தில் மிக வெளிப்படையாக காட்டுவது போல மனத்துக்குள் இருக்கக்கூடிய உணர்ச்சியை முகம் காட்டிவிடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். முகம் உண்மையில் உள்ளத்து உணர்வை பிரதிபலித்துவிடும். அது என்ன முயன்றாலும் அதை மறைப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இங்கு ராமனுடைய முகம் என்ன நிலைக்கு உள்ளானது என்பதை கம்பர் பாடுகிறார். முன்பெல்லாம் ராமனுடைய முகம் செந்தாமரைக்கு, அப்போதுதான் மலர்ந்த அந்த செந்தாமரை, அந்த கணத்தில் தான் அப்போதுதான் பூத்திருக்கிறது. இன்னும் பூ பூ பூத்து வெகு நேரம் ஆனால் அந்த செந்தாமரை வாடும், வதங்கும், அதெல்லாம் செய்யும். ஆனால் அப்போதுதான் பூத்திருக்கக்கூடிய பூவானது அவ்வளவு பொலிவாக இருக்கும். அவ்வளவு பொலிவாக இருக்கக்கூடிய ராமனுடைய முகம், அந்த செந்தாமரைக்கு இணையாக இருக்கக்கூடிய ராமனுடைய முகம் எப்போதும் அதற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ராமனுடைய வதனம் கையேகி சொன்ன அந்த கட்டளையை கேட்ட மாத்திரத்தில் என்ன ஆனது என்றால், அந்த அன்றளர்ந்த அந்த செந்தாமரையை வென்றுவிட்டது என்று சொல்லுகிறார். செந்தாமரையின் பொலிவை விடவும் கூடுதல் பொலிவுடையதாக அந்த கணத்தில் ராமனுடைய முகம் மாறிவிட்டது என்று கம்பர் பாடுகிறார். அதை அவன் பூரணமாக ஏற்றுக்கொண்டான். அதை குறித்த வருத்தம் அவனுடைய அகத்தில் அணு அளவும் இல்லை என்பது கம்பருடைய பாடலில் நமக்கு புலப்படுகிறது. அடுத்த ஒரு பாடலில் சொல்லுகிறார், பெருளுடை மனத்து மன்னன் ஏவலின் திரம்ப அஞ்சி இருளுடை உலகம் தாங்கும் இன்னலுக்கு ஏந்து நின்றார் உருளுடை சகடம் பூண்ட உடையவன் உயித்த காரே அருளுடை ஒருவன் நீக்க அப்பினி அவிழ்ந்ததொத்தான். அப்போது அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை அடுத்த ஒரு பாடலில் சொல்லுகிறார். ஒரு ஓமானத்தின் மூலம் சொல்லுகிறார், ஒரு காளை ஒன்றை வண்டி ஒன்றுக்கு சொந்தக்காரன், அந்த காளைக்கு சொந்தக்காரன் இழுத்து வந்து வண்டியில் பூட்ட போகிறான். காளைக்கும் வண்டிக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவன் அந்த வண்டியில் பாரங்களை எல்லாம் ஏற்றிவிட்டு அந்த காளையை இழுத்து வந்து அந்த வண்டியில் பூட்ட போகிறான். அப்படி பூட்ட போகின்ற அந்த தருணத்தில் அங்கே ஒரு கருணையாளர் வருகிறார். அவர் பார்க்கிறார், இவ்வளவு பாரம் ஏற்றப்பட்ட வண்டி இந்த வண்டியில் போய் இந்த காளையை பூட்டுகிறானே, இந்த வண்டிக்காரன் இது நியாயமா, இது இரக்கம் இருக்கிறதா இவனுக்கு, இந்த கொடுஞ்செயலை இவன் செய்யலாமா, இவ்வளவு பாரம் ஏற்றி வைத்திருக்கிறானே, இதில் கொண்டு இந்த எருதை இவன் பூட்டுகிறானே என்று நினைத்து வந்து இந்த வண்டியில் இந்த காளையை நீ பூட்டக்கூடாது என்று தடுத்து அந்த காளையை விடுதலை செய்து அதை அழைத்து அழைத்து அதை சுதந்திரமாக செல்லும்படி விட்டது போன்று ராமனுடைய நிலை இருந்தது என்று கம்பர் சொல்லுகிறார். ராஜ்யம் என்னும் அந்த வண்டியில் ராமன் பூட்டப்பட போகிறான். அதை அந்த ராஜ்யம் என்னும் அந்த பெரும் பார வண்டியை இழுத்து செல்லக்கூடிய பொறுப்பு இனி இனிமேல் ராமனுடைய தலையில்தான் வரப்போகிறது. அதை அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த பாரத்தை அவன் நிராகரிக்கவில்லை. தந்தை சொல்லுகிறான், எனவே நாம் முடிசூட வேண்டும், நாம் பொறுப்பை வகிக்க வேண்டும் என்று தந்தையின் சொல்லுக்கு மாறாக நடப்பதற்கு அஞ்சியவனாக அந்த பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். தந்தையின் கட்டளையை செயல்படுத்த வேண்டியது தன்னுடைய கடப்பாடு என்று அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் இப்போது அவனுக்கு அந்த பொறுப்பு விலகிவிட்டது, அது பரதனுக்கு போய்விட்டது. அதை மிகப்பெரிய செல்வமாக கருதி தன்னுடைய மகனுக்கு வாங்குகிறாள் கையேகி. ஆனால் ராமனோ அதை ஒரு பொறுப்பாக கடமை பாரமாக கருதி இருந்தான். இப்போது அந்த பாரம் கைமாற்றப்பட்டு உடன் வண்டியில் பூட்டப்படக்கூடிய காளை அந்த பிணிப்பில் இருந்து நீங்கி சுதந்திரம் பெற்றால் அந்த மாட்டிற்கு எவ்வளவு ஒரு ஆசுவாச உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வு ராமனுக்கு ஏற்பட்டது என்று ஒரு உவமையை பயன்படுத்துகிறார். ராமனுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை கம்பர் அங்கு தெள்ளிதின் காட்டிவிடுகிறார். இதுதான் உண்மையான, அதாவது அரசியலை ராஜ்யத்தை ஒரு பொறுப்பாக நினைக்கக்கூடியவர்களுடைய மனநிலை இதுவாகத்தான் இருக்கும். இந்த மனநிலையுடன் தான் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நாடு எப்போதும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் நல்ல அரசியலை நடத்த வேண்டும் என்று நினைப்புடையவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அதை போகம் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக கருத மாட்டார்கள். பொதுவாக அரச போகம் என்று சொல்லுவார்கள். போகங்களிலேயே சிறந்த போகம் அரச போகம். அது ஒரு தனி யோகம். யோகத்தில் சிறந்தது அரச யோகம். ஏன் அரச யோகம் உயர்ந்தது என்றால், அங்கு போகம் உள்ள உலகியலில் உள்ள அனைத்து சுகங்களையும் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அரசனாக இருக்கக்கூடியவனுக்கு உண்டு. அவன் நினைத்தால் எந்த சுகத்தையும் நினைத்த நேரத்தில் பெற்றுவிடலாம். உலகத்தின் மிக உன்னதமான உணவுகளை சுவைக்க வேண்டும் என்றால் வருவித்து சுவைக்கலாம். பிறரை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஏவி எந்த வேலையும் அவன் வாங்கிக் கொள்ளலாம். இஷ்டப்படி செயல்படலாம். அவனுக்கு அதிகாரம் கைக்கு வந்து விட்டது. அந்த ஒரு அதிகார வன்மை அவன் கைக்கு வந்து விடுவதனால் அந்த அரச நிலை என்பது மிக உயர்வாக சமூகத்தால் கருதப்படுகிறது. ஆனால் அது ஒரு பொறுப்பாக கருதுபவர்களுக்கு இந்த போகத்தில் சிந்தை செல்லாது. அவர்கள் எப்போதும் ஒரு அச்ச வயப்பட்டே அரசியலை நடத்தி கொண்டிருப்பார்கள். எதுவும் தப்பு நடந்து விடுமோ, எதுவும் பிழை நேர்ந்து விடுமோ, மக்கள் ஏதாவது குறை கூற வந்து விடுவார்களோ, ஆராய்ச்சி மணி அடிக்கப்பட்டு விடுமோ என்றெல்லாம் அஞ்சு அஞ்சு வாழ்வார்கள். எனவேதான் இளங்கோவின் அண்ணனாகிய சேரன் செங்குட்டுவன் மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழுதகவு இல், அதாவது உலகத்தை காக்கக்கூடிய அரச குடும்பத்தில் பிறப்பது என்பது துன்பமயமானதுதான், அது ஒரு புண்ணியமானதோ அல்லது பெரிய பாக்கியமோ அல்ல, அது ஒரு துன்பமானதுதான், அதில் சிறப்புக்குரியது எதுவும் இல்லை, அது துன்பமானது என்று செங்குட்டுவன் பாடுகிறான். ஏனென்றால் அவன் அங்கு பாண்டிய நெடுஞ்செழியன் இறந்து விழுந்த செய்தியை கேள்விப்படுகிறான். தான் தவறு செய்துவிட்டேன், தப்பான தீர்ப்பு கொடுத்து கோவலனை கொன்றுவிட்டேன் என்ற அந்த கணத்திலேயே பாண்டியன் தன்னுடைய உயிரை கொடுத்து வளைந்த அந்த செங்கோலை நிவர்த்தினான். ஆக உயிரையே கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நேர்மையாக ஆட்சி செய்வதற்காக தன் உயிரையே கொடுக்க வேண்டியது இருக்கிறது ஒரு அரசன். அப்படி இருக்கும்போது அரச பதவியில் இருப்பது என்பது எவ்வாறு இன்பமாக இருக்க முடியும்? அரச குடும்பத்தில் பிறப்பது என்பது பாக்கியமாக எப்படி இருக்க முடியும்? அது ஒரு துன்பமானதுதான் என்று செங்குட்டுவன் பாடுகிறான். அதே மனநிலையை நாம் இங்கு ராமனிடமும் பார்க்கிறோம். நல்ல ஆட்சியாளர்கள் எப்போதும் இந்த மனநிலையில் தான் இருப்பார்கள். அதை ஒரு இன்பத்துக்குரியதாக கருதி அதை அடைவதற்காக போராட மாட்டார்கள். அங்கு போய் அமர்ந்து சுகத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், பிறரை எல்லாம் ஏவி நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று அங்கு போய் இருப்பதற்காக ஆசைப்பட மாட்டார்கள். சேரன் செங்குட்டுவனுடைய மனநிலையையும் நாம் பார்த்தோம். இங்கு ராமனுடைய மனநிலையையும் பார்க்கிறோம். நல்ல ஆட்சியாளர்களுடைய மனநிலை இவ்வாறு தான் இருக்கும் என்பதை நாம் இந்த உதாரணங்களில் இருந்து தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இதற்கு மாறாக பல ஆட்சியாளர்கள் அரச பதவி என்பது நினைத்த சிற்றின்பங்களையெல்லாம் நினைத்த போது சுவைப்பதற்கான நல்ல வாய்ப்பு என்று கருதி அந்த அரச பீடத்தில் போய் அமர்ந்து மக்களை கொடுமைப்படுத்தி அல்லது சீரழிவான ஒரு அரசாட்சியை நடத்தி மிக சிக்கலை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இங்கு ராமனுடைய மனநிலை அவ்வாறு இருந்தது என்று அந்த பாடலிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்வாறு ராமனுடைய மனநிலையை காட்டியவர் அடுத்து ராமன் சொல்லக்கூடிய வாசகத்தை சொல்லுகிறார். மன்னவன் பணியன்றாயில் நும்பணி மறுப்பனோயென் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்னி உறுதி அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன் மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். இயம்பினன் அரசன் என்றான் அரசன் என்றாள் என்று சென்ற பாடலில் கையை சொன்னதை கம்பர் சொன்னார். அரசன் சொல்லியிருக்கிறான், இது நான் சொல்லவில்லை, அரசன் சொல்லியிருக்கிறான் என்ற ஒரு குறிப்பு அதற்குள் இருக்கும் விதமாக கையை சொன்னாள். இப்போது அதற்கு இவன் பதில் சொல்லுகிறான். இதுக்கு இதை அரசன் சொன்னான் என்று நீங்கள் சொல்ல வேண்டுமா? இதை நீங்களே சொன்னால் கூட நான் ஏற்றுக்கொண்டு அவ்விதமே செய்ய கடமைப்பட்டவன் தானே. இதை நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அரசன் சொன்னான் என்று நீங்கள் அதை அடிக்கோடிட்டு காட்ட வேண்டியதில்லை. நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் சொன்னால் கூட நான் அதை ஏற்று அவ்வாறே செய்யக்கூடியவன் தான். உங்கள் கட்டளையை நான் மறுக்கக்கூடியவன் அல்ல என்று ராமன் இந்த பாடலில் சொல்லுகிறான். கையை மன்னவன் பணி அன்றாகில் நும் பணி மறுப்பனோ. மன்னவன் பணித்த அந்த கட்டளை, பணி என்பதுங்கு கட்டளை என்ற பொருளில் வருகிறது, அல்லது மன்னவன் பணித்த வேலை. மன்னவன் இட்ட வேலை அல்லாமல் இது உம்முடைய வேலையாக இருந்தாலும் நான் மறுப்பேனோ. அவன் இட்ட வேலையாக இல்லாமல், அவனுடைய ஏவலாக இல்லாமல், உங்களுடைய ஏவலாக இருந்தாலும் நான் மறுப்பேனா? என்ன, மறுக்க மாட்டேன். சிற்றன்னையாகிய நீங்கள் சொன்னதையும் நான் சிரமேற்கொண்டு நான் செய்வேன். அதை நிறைவேற்றக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. நான் மறுக்க மாட்டேன் என்று சொல்கிறான். அடுத்து மேலும் சொல்கிறான். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ. என் பின்னவன், என் தம்பி பரதன் பெற்ற செல்வம் நான் பெற்றது அல்லவா? எனக்கும் அவனுக்கும் பேதம் இருக்கிறதா என்ன? அவன் செல்வம் பெற்றான் என்றால் அது நான் பெற்றது போன்றது தானே. நான் என்னையும் அவனையும் பேதப்பட கருதவே இல்லையே. எனவே அவன் அரசாள்கிறான் என்றால் அது நான் ஆள்வது போன்றதுதான். அவன் செல்வத்தை அடைகிறான் என்றால் அது நான் அடைந்தது போல்தான் என்று சொல்கிறான் ராமன். உளப்பூர்வமாக சொல்கிறான், வெறும் வாய் வார்த்தைகளாக சொல்லவில்லை. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசவில்லை. அவன் உள்ளம் எவ்வாறு இருந்தது என்பதை கம்பர் ஏற்கனவே இரண்டு பாடலில் சொல்லிவிட்டு இப்போது வாய் வார்த்தைகள் எவ்விதம் அவனிடமிருந்து வெளிவந்தன என்பதை சொல்கிறான். எனவே உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள் இவை. உள்ளது உள்ளபடி வெளிப்படுகின்ற வார்த்தைகள் இவை. என் இனி உறுதி அப்பால், இனி எனக்கு இதைவிட நன்மை இதற்கு அப்பால் என்ன இருக்க முடியும்? நான் தவம் செய்ய போக வேண்டும் என்கிறீர்கள், எனக்கு இதைவிட அப்பால், இதற்கு அப்பால் வேறு உறுதி இருக்க முடியுமா என்ன? உறுதி என்றால் நன்மை என்று பொருள். நன்மை, எனக்கு இதைவிட நன்மை இருக்க முடியுமா என்ன? என் என்பது என்ன என்ற பொருள் தரக்கூடியது. என்ன இனி உறுதி அப்பால், இதைவிட எனக்கு நன்மை வேறு என்ன? இதுதான் சிறந்த நன்மை. எனக்கு இந்த பாரத்தை என் தலைமையில் ஏற்றாமல் தவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்கள் அல்லவா? இதைவிட நன்மை இருக்க முடியுமா? இப்பணி தலைமேல் கொண்டேன். இந்த கட்டளையை நான் சிறமேல் கொள்கிறேன், ஏற்றுக்கொண்டு விட்டேன். இறந்த காலத்தால் சொல்கிறான், ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூட சொல்லவில்லை. தலைமேல் கொண்டேன், நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீங்கள் அந்த கட்டளையை அந்த தெரிவித்த கணத்திலேயே அதை என் தலைமேல் ஏற்றுக்கொண்டு விட்டேன். மின் ஒளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். காணம், காட்டிற்கு நான் இப்போதே போகிறேன். இன்று என்பதற்கு நாம் இப்போது இந்த காலத்தில் இன்றைய தினம் என்ற பொருளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு இப்பொழுது என்ற ஒரு பொருள் உண்டு. இங்கு நாம் இப்பொழுது என்ற பொருள் எடுத்துக்கொள்வதும் மிக பொருத்தமாக இருக்கும். காணம் இப்பொழுதே போகின்றேன், இன்றைக்கே போகின்றேன், இன்றைய தினமே போகின்றேன் என்று பொருள் எடுத்துக்கொள்வது அவ்வாறு பொருந்தவில்லை. ஏனால் அடுத்து கதை அமைப்பில் அவன் அப்போதே கிளம்பி விடுகிறான். இன்றைய தினமே என்றால் இது காலை பொழுது, இந்த சம்பவம் நடக்கக்கூடியது காலை பொழுது. சாயங்காலம் கூட போகலாம், இரவு கூட போகலாம். மறுநாள் பொழுது விடிகிற வரைக்கும் அன்றைய தினம்தான். இது இந்திய மரபுப்படி ஒரு நாள் என்பது சூரியோதயத்தில் ஆரம்பித்து அடுத்த சூரிய உதய வரைக்கும் இருக்கிறது. ஆனால் மேலை நாட்டு முறைப்படி அவர்கள் இரவு 12 மணியில் தொடங்கி அடுத்த நாள் இரவு 12 மணி வரைக்கும் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்திய மரபு அதல்ல. சூரியன் எப்போது உதயமாகிறதோ அப்போதுதான் ஒரு நாள் தொடங்குகிறது. சூரியன் ஒரு நாள் 6 மணிக்கு உதயமாகலாம், சில நாள் 6:30 உதயமாகலாம், சில நாள் 5:30 உதயமாகலாம். சூரிய உதயத்தின் காலகட்டம் வித்தியாசப்படும் அது. ஆனால் வருடந்தோறும் அந்தந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு குறித்த நாளில் எப்போது சூரியன் உதயமாகிறதோ அதே போல் அடுத்த வருடம் அதே மாதத்தில் அதே நேரத்தில் தான் சூரியன் உதயமாகும். அது மாறாது. ஆனால் அது நேர வருடம் முழுக்க ஒரே நேரத்தில் சூரியன் உதயமாகாது, வெவ்வேறு நேரத்தில் சூரியன் உதயமாகும். எப்போது சூரியன் உதயமாகிறதோ அப்போதுதான் முதல் அந்த நாள் தொடங்குகிறது என்று அர்த்தம். ஆக இன்றைக்கே நான் இன்றைய தினமே நான் போகிறேன் என்று சொன்னால் அது மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் நேரம் இருக்கிறது என்று பொருளாகிவிடும். அவ்வாறு அவன் சொல்லவில்லை, இப்பொழுதே நான் போகிறேன் என்று தான் சொல்லுகிறான். எனவே இன்று என்பதற்கு இப்பொழுது என்று பொருள் கொள்வதுதான் சால பொருந்தும். அவ்வாறு தான் பொருள் கொள்ள வேண்டும். காரணம், நான் இப்பொழுதே போகிறேன், உங்களிடம் நான் விடையும் கொண்டேன், விடை பெற்றுவிட்டேன் என்று விடையும் வாங்கி கொள்கிறான். அவள் விடை தருவதற்காக காத்திருக்கவில்லை, நான் உங்களிடம் விடை பெற்று கொண்டேன் என்று உடனே சொல்லி அந்த உத்தரவை செயல்படுத்த ஆரம்பித்து விடுகிறார். காணம், காணம் என்பதற்கு மின் ஒளிர் என்ற ஒரு அடை வந்திருக்கிறது. மின், மின் என்பது மின்னலை குறிக்கிறது. மின்னல் போல ஒளிரக்கூடிய காணகம், அதாவது வெயில், வெயிலானது மின்னல் போல ஒளிரக்கூடிய காணகம். அவ்வளவு தூரம் வெயில் உக்கிரமாக அடிக்கக்கூடிய கடுமையான காணகம் என்று பொருள். அவ்வாறு பொருள் எடுக்கலாம். இல்லை என்றால் மின் ஒளிர் காணம் என்பதற்கு இன்னும் ஒரு பொருள் எடுக்கலாம். அதாவது கடும் வெயில் நிறைந்த காணகம் என்றால் மின் என்பதற்கு மின்னலை போன்ற வெயில் வீசக்கூடிய, வெயில் ஒளிரக்கூடிய காணகம் என்ற பொருள். அவ்வாறு இல்லாமல் அடர்ந்த காடுகள் உடைய காணகம் என்று பொருள் எடுத்துக்கொண்டால் மரங்கள் எல்லாம் ஆகாயம் வரைக்கும் வளர்ந்து நிற்கும். அந்த மரங்களின் மீது மேகங்கள் வந்து கூடியிருக்கும், பொருந்தி இருக்கும். அந்த மேகத்திற்குள் மின்னல்கள் இருக்கும். எனவே மின் ஒளிர் காணம் என்று சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த காட்டின் மரங்களில் மின்னல்கள் மேகத்தோடு சேர்ந்து இருக்கும் என்பதனால் மின் ஒளிர் காணம் என்று சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு பொருள் கொள்வதை விட முதலில் சொன்ன பொருள் தான் பொருந்தும். மின்னொளிர் காணம், அதாவது அங்கு வெயிலால் அந்த காணம் ஒளிர்கிறது, அந்த காடு ஒளிர்கிறது. அந்த காண அப்படிப்பட்ட காட்டிற்கு நான் இப்போதே போகிறேன், உங்களிடம் விடை பெற்று கொண்டேன் என்று செல்ல தயாராகிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, முன்னொரு காலத்துல நீங்க ஒரு வாட் சொல்லியிருந்தீங்க, சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை போல அப்படின்னு ஒரு வாக்கியம். அது அந்த பாட்டு பின்னாடி வருகிறது, இப்போது வரவில்லை. அது ராவணன் சீதையை கொண்டு சிறை வைத்திருக்கிறான் அல்லவா, சிறைப்பட்டு ஓ இருக்கக்கூடிய சரி, சீதை ராமனுடைய குணநலன்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறாள். தன் நாயகன் எத்தகைய உத்தமோத்தமனாக இருந்தான், அவனுடைய சிறப்பு என்ன என்று என்றெல்லாம் நினைத்து பார்க்கிறான். அப்படி நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் அந்த பாடல் வருகிறது. மெய்த்திருப்பதம் மேவென்ற போதிலும் இத்திருத்துறந்தேகென்ற போதிலும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் என்று சீதை நினைக்கிறாளாம். அங்கு சீதை நினைப்பதாக வருகிறது. இங்கு கம்பன் நேரடியாக அந்த படப்பிடிப்பு கருவியை ராமனுடைய முகத்திற்கு நேராக காட்டி ராமனுடைய முகம் செந்தாமரையை வென்றது என்று காட்டுகிறான். இது கவி கூற்று. அது அங்கு சீதை நினைத்து பார்ப்பதாக வரக்கூடிய கூற்று. சீதை என்ன நினைக்கிறாள் என்றால், சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை போல ராமனுடைய முகம் இருந்தது, நீ இந்த அரச பதவியை ஏற்க வேண்டும் என்று தசரதன் சொன்ன போதும், இல்லை இல்லை உனக்கு இந்த பதவி இல்லை, நீ காடு போக வேண்டும் என்று கையேகி சொன்ன போதும், இரண்டு நிலைகளிலும் அவனுடைய முகத்தில் எந்த வேறுபாடும் இல்லாமல் சித்திரத்தில் தீட்டி வைத்த செந்தாமரை போல இருந்தது அவனுடைய முகம் என்று சீதை நினைத்து பார்த்தாளாம். ஏன் சித்திரத்தில் வரைந்த செந்தாம்பரை போல் இருந்தது என்று அங்கு சீதை ஓமானமாக சொல்லுகிறாள் என்றால், நிஜ தாமரை என்ன ஆகும் என்றால் ஒரு நேரத்தில் மலர்ந்திருக்கும், இன்னொரு நேரத்தில் கூம்பிவிடும். நிஜ தாமரைக்கு அந்த இயல்பு உண்டு. ஆனால் சித்திரத்தில் தீட்டி வைக்கப்பட்ட ஒரு தாமரை, மலர்ந்திருப்பது போல தீட்டி வைக்கப்பட்ட ஒரு தாமரை, அது தீட்டப்பட்ட நேரத்தில் எப்படி மலர்ந்திருக்கிறதோ அப்படியே தான் எப்போதும் இருக்கும். அது ஒருபோதும் குவியாது, அதன் பிறகு அப்படி மலராது. நேரத்திற்கு ஏற்ப குவிவதும் மலர்வதுமாக அது இருக்காது, எப்போதும் மலர்ந்ததாகவே இருக்கும். அதை போலவே ராமனுடைய முகமானது செல்வம் வந்து சேர்ந்த போதும் அவ்வாறே மலர்ந்ததாக இருந்தது, அது செல்வம் போய்விட்டது என்ற போதும் மலர்ந்ததாகவே இருந்தது. அது செல்வம் வந்ததனால் மலரவில்லை, போவதனால் வாடவில்லை, அது எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்று சீதை நினைப்பதாக அங்கு கம்பர் காட்டுகிறார். அது வேறு விதமான உவமை. தாமரையைத்தான் உவமை காட்டுகிறார், ஆனால் அங்கு ஓவிய தாமரை உவமை காட்டுகிறார், இங்கு நிஜ தாமரையை உவமை காட்டுகிறார், அன்று பூத்த தாமரையை உவமை காட்டுகிறார். மிக்க நன்றி. புரியல, கேட்கவில்லை நீங்கள் சொல்லுவது. பேசுறது கேட்கல ஜெயா. நம்ம சுத்தமா கேட்கலையே. இப்ப கேக்கு. என்ன சொன்னீர்கள்? இதுல வந்து என் இனி உறுதி அப்பால், அப்பால் என் இனி உறுதி அப்பால், அப்பால் அப்பால் என்றால் இனி உறுதி அப்பால், அப்பால் அப்பால் என்றால் இதற்கு ஒரு விஷயத்தை நம்ம பற்றி சொல்லும் போது இதற்கு அப்பால் ஒன்றும் இல்லை, இதற்கு அப்பால் தெரிவிப்பதற்கு எதுவும் இல்லை என்றெல்லாம் நாம் பேசுவோம் அல்லவா. ஒரு ஒரு எல்லை, எல்லை வகுத்த பிறகு எல்லைக்கு தாண்டி இருக்கக்கூடியது அப்பால் என்று பொருள்படும். இங்கு ராமனுக்கு ஒரு கட்டளை இடப்பட்டிருக்கிறது, காடு போக வேண்டும் என்ற கட்டளை. இந்த கட்டளையை அவன் நன்மையாக நினைக்கிறான். உறுதி என்றால் நன்மை என்று பொருள், உறுதி என்பதற்கு நன்மை என்ற ஒரு பொருள் உண்டு. மனிதர்களுக்கு மொத்தம் நான்கு உறுதி பொருள்கள், அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்வார்கள். அந்த நான்கையும் உறுதி பொருள்கள் என்று சொல்வார்கள். அதாவது நன்மையாக இருக்கக்கூடியவை இவை, மனிதர்களுக்கான அடிப்படை நன்மைகள் இவை நான்கு நன்மைகள். எனவே இவற்றை உறுதி பொருள்கள் என்று சொல்வார்கள், அதாவது உறுதியான நன்மையாக இருக்கக்கூடியவை என்று பொருள். ஆக உறுதி என்பதற்கு நன்மை என்ற ஒரு பொருள் உண்டு. இவனுக்கு காடு போக வேண்டும் என்ற உத்தரவு வந்துவிட்டது. எனவே இவன் சொல்லுகிறான், எனக்கு இந்த உத்தரவு கிடைத்திருக்கிறது, இந்த உத்தரவை தாண்டிய ஒரு நன்மை எனக்கு இருக்காது. அந்த அப்பால் என்பது இதை தாண்டிய என்ற அர்த்தம். இதற்கு அப்பால், இதை தாண்டிய நன்மை என், இனி என், இனிமேல் என்ன இருக்க முடியும், இனிமேல் எனக்கு வாழ்நாள் பலன் இருக்கலாம், நான் இன்னும் பல காலம் வாழ்பவனாக இருக்கலாம், என் வாழ்நாளில் எனக்கு இதைவிட ஒரு நன்மை இனிமேல் இதற்கு அப்பால் என்ன இருக்க முடியும் என்று சொல்கிறார். அதுதான் அந்த அப்பால் என்பதனுடைய பொருள், ஒரு எல்லையை தாண்டி. இப்போது இவனுக்கு ஒரு நிலை வந்திருக்கிறது, இந்த நிலையை தாண்டி இனிமேல் ஒரு நன்மை வராது, நான் காடு போவதாகிய இந்த நிலையை தாண்டி எனக்கு இனிமேல் ஒரு நன்மை வராது என்று சொல்லுங்கள். அதுதான் அப்பால் என்பதனுடைய பொருள். சரி, ஜெயராம் நீங்க பேசுறது கேட்கவில்லை. ஜெயராம் எதுலேருந்து பேசுறீங்க? சரி ஐயா, நன்றி. இப்பதான் கேக்குது நீங்க பேசுறீங்க. நீங்க படிக்கிறீங்களா பிரகாஷ் இல்ல? நான்